శ్రీమన్నూతన రంగనాథరారబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణహరితి సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతరసుదా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురు నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర ఆర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శిరొన్నతో పుల్ తిరువేంకటముడయాన్ పారొన్నచ్చొన్న పదమొழியுள் ஓரொன்னுதானே அமையாரோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. சீரார் தோப்புள் பிள்ளை எந்தாது என்று செந்தழுமலால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏரார் மறை பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகியவரதார் என் பாதம் துணை நமக்கே. சபாயை நமா. பிள்ளையந்தாதியில ஐந்தாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. தினம் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படியாக பிள்ளை சுவாமி தேசிகனுடைய விஷயமாக சுவாமி குமாரநாயணாச்சாரியார் மூலமாக அருளி செய்யப்பட்ட இந்த பிள்ளையந்தாதியிலே நாம் ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னிகழ் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்று திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னீழ் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. சென்ற பாசுரத்தில் தொடங்கி சுவாமி தேசிகனுடைய திருவடித்தாமரைகளுடைய பெருமைகள் பேசப்படுகின்றது. சுவாமி தேசிகனுடைய திருவடித்தாமரைகளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு பிள்ளையந்தாதியில குமாரநாயணாச்சாரியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன்படி உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த அப்படின்னு நான்காவது பாசுரத்தில் சாதித்தார். உய்யும் வகையில்லை, உய்வதற்கு வேறொரு உபாயம் என்பது கிடையாது என்று சொல்லப்பட்டது. சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை தஞ்சமடைந்தவர்களுக்கு உய்யும் வகையானது இருக்கின்றது. அவருடைய திருவடிகளை தஞ்சமடையாதவர்களுக்கு உய்யும் வகையில்லை என்ற அர்த்தத்திலே மிக அழகாக நான்காவது பாசுரத்தை அருளி செய்தார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. இப்படி தூப்புள் பிள்ளையை தவிர தூப்புள் குலத்திலே வந்துதித்த சுவாமி தேசிகனை தவிர உய்யும் வகையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? உய்யும் வகையில்லை என்று சொல்வது கூடுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் வந்துதித்திருக்கிறார்கள். கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ரகசிய கிரந்தங்கள்ல. மகாபாரத ஸ்லோகத்தை எடுத்து காண்பித்து சுவாமி தேசிகனே பல இடங்கள்ல உரையிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உய்யும் வகையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுண்டு அந்தந்த ஆச்சாரியர்களில் அந்தந்த ஆச்சாரியர்களும் அவர்களால் இயற்றப்பட்ட கிரந்தங்களில் உய்வதற்கு உபாயங்கள் பல அறிவித்திருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது தூப்புள் குலமணியினுடைய திவ்ய சரணாரவிந்தத்தை ஆசிரயிப்பவர்களுக்கே உய்வதற்கு இடமானது இருக்கின்றது அப்படின்னு திட்டவட்டமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார் இந்த ஐந்தாவது பாசுரத்தின் மூலமாக, அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து. உபாயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுவாமி எம்பெருமான் நமக்கு பலவிதமான உபாயங்களை காண்பித்திருக்கிறான் உய்வதற்காக. முதல்ல இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான். ஜகத்தை சிருஷ்டித்து நாம் உய்வதற்காக வேதத்தை அனுகிரகிக்கிறான். வேதத்தை அனுகிரகித்து அதன்படி தானே எழுந்தருளி வாழ்ந்து காட்டுகின்றான். அதன் பிறகு ஆச்சாரியராக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றான். இப்படி எம்பெருமான் நாம் உய்வதற்காக பலவிதமான உபாயங்களை நமக்கு காட்டி அருள்கின்றான். அப்படி காட்டி அருளக்கூடிய உபாயங்களை வருஷப்படுத்தி காட்டுறார் இந்த இடத்துல குமாரநாயணாச்சாரியார் சுவாமி. வரிசைப்படுத்தி காட்டும் பொழுது ஒவ்வொரு விதமாக வரிசைப்படுத்தப்படுகிறது. அதில் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னு சொன்னா போல, முதல்ல இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான் பெருமாள். பெருமாளுடைய சிருஷ்டி பிரகரணமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. சிருஷ்டி பிரகரண சிருஷ்டி கிரமமானது சொல்லப்படுறது. ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி பெருமாள் இந்த லோகத்திலே சிருஷ்டித்து அவனுடைய புண்ணியபாப கர்மாக்களுக்கு தகுந்தா போலே அவனுக்கு ஜீவனத்தை அளித்து, அதன் பிறகு ஆச்சாரியனுடைய திவ்ய கடாட்சத்தின் மூலமாக எப்படி அவனை தன்னகத்தே சேர்த்துக் கொள்கிறான் பெருமாள் என்பதாக இந்த பாசுரத்திலே சிருஷ்டி கிரமமானது காட்டப்படுகிறது. உபனிஷத் ரொம்ப அழகா சொல்றது, யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி அப்படின்னு உபனிஷத் ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறது. சேதன பதார்த்தங்களா இருக்கட்டும் அச்சேதன பதார்த்தங்களா இருக்கட்டும் எப்படி சிருஷ்டி என்பது மிக அழகாக வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் அது ரொம்ப நன்னா தெரிஞ்ச விஷயம். அச்சிருஷ்டியை சொல்லும் பொழுது கூட தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயுஹு அப்படின்னு ரொம்ப அழகாகவே அசித் சிருஷ்டிகளையும் வேதம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அசித் அவிசிஷ்டானு பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதாகா அப்படின்னு சுவாமி தேசிகனும் பல இடங்களில் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை காண்பித்திருக்கிறார். அச்சேதனங்களாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல எப்படியானது சிருஷ்டியானது நடக்கிறது அப்படின்றது சொல்லப்படுறது. எப்படி மோக்ஷோபாயத்தில் நாம் மூழ்குகின்றோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அனாதி மாயையா சுப்தஹா அப்படின்னு சொன்னான். ஆழ்வாரும் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு சாதித்திருக்கிறார். வேதம் நூறு பிராயம் நூறு அப்படின்லாம் சொல்லி எனக்கு பிறவின்றதே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மால் இந்த அண்ட சராச்சரங்கள் ஜீவித்திருக்கக்கூடிய இந்த லோகத்தில் நாம் பண்ண கர்ம வினைகளுக்கு பயந்து கொண்டு நம்மால் ஜீவித்திருக்க முடியவில்லை அப்படின்றது நிச்சயமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய புண்ணிய பாபங்கள் அப்படி நம்மை வாட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. காராகிரகே கனகசங்கலையாபி பந்தகா அப்படின்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் கூட சாதிக்கின்றார். அப்படி புண்ணியபாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக நாம் இங்கே பத்தஜீவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். சம்சார சாகரத்தில் பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய ஜீவனமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது, எம்பெருமானுடைய சிருஷ்டி கிரமத்தை நன்றாக அறிந்து கொண்டு உய்வதற்கு உபாயமாக எம்பெருமான் எதை காண்பித்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் அனுசரித்து அதை பின்பற்றி நாம் அந்த உபாயத்திலே மூழ்கி அதன்படியாக அதனைக் கொண்டு நாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக் கொள்வோம் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி காண்பிக்கும் பொழுது சுவாமி தேசிகனுடைய ஸ்வரூபம் இந்த இடத்திலே மிக அழகாக காண்பிக்கப்படுகிறது. இதில் குமாரநாயணாச்சாரியார் சுவாமி ஆச்சாரியன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி, அளவு கடந்த பக்தியை இந்த இடத்துல மிக அழகாகவே காட்டுகின்றார். அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது, ரொம்ப நல்லாவே தெரிகிறது இந்த இடத்துல. ஏன்னா இப்போ இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய யார் சுவாமி தேசிகன் அப்படின்றத தன்னுடைய அபரிமிதமான பிரிய பக்தியின் பேரில் விளக்கி சொல்கிறார் சுவாமி குமாரநாயணாச்சாரியார். சாட்சாத் இந்த ஜகத்தை சிருஷ்டித்து இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய சேதனாச்சேதன பதார்த்தங்களை உஜ்ஜீவிக்க வைப்பதற்காக வேதத்தை கொடுத்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த சேதனாச்சேதன பதார்த்தங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தானே அதை பின்பற்றி காட்டி பலவிதமான அவதாரங்களை எடுத்து அதோட விலகிச் செல்லாமல் தானே திருவேங்கட மாமலையில் வந்து எழுந்தருளி அங்கே இன்று வரை சேவை சாதித்துக் கொண்டு கலவு வெங்கட நாயகா என்று சொல்லுகிறா போலே நம்மையெல்லாம் வழிநடத்துவதற்காக ஸ்ரீனிவாசனாக திருவேங்கட மாமலையிலே எழுந்தருளி அதோடு நிற்காமல் சாட்சாத் தானே ஆச்சாரிய சார்வபௌமராக அவதரித்து அவர் மூலமாக பல கிரந்தங்களை அருளி செய்து அந்த கிரந்தங்களிலே சாதித்த பிரகாரம் நாம் அதை பின்பற்றி நம்மை அதை பின்பற்றி நடக்க வைத்து அதன் மூலமாக சாட்சாத் எம்பெருமான் அவனுடைய திருவடியை நம்மை பற்ற வைக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தம். இந்த உலகினை ஆக்கி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஜகத்தை சிருஷ்டித்து தான் ஆகணும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு நாச்சியாரும் சொன்னான். இந்த லோகத்தை சிருஷ்டித்தாதான் நாம் உய்வதற்கு முதல் முதல் ஒரு உபாயமானது நமக்கு கிடைக்கும். இந்த லோகத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்பேற்பட்ட ஒரு பெருமை. யாராக இருந்தாலும், தேவாதி தேவர்கள் யாராக இருந்தாலும் எம்பெருமானை பற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த லோகத்தில் வந்துதான் தபஸ் தியானம் முதலானவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இந்திரன் சொர்க்கத்திலிருந்து அப்படியே எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக் கொள்ள முடியாது. அவன் இந்த லோகத்துக்கு வந்து தபஸ் பண்ணி அதன் மூலமாக தபோ தியான சமாதிகள் மூலமாகத்தான் எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நேரடியாகவே வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த லோகத்திலேயே நாம் பிறந்திருக்கிறோம். அதன் மூலமாக எம்பெருமானுடைய ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் பேரில் எம்பெருமானுடைய திருவடியை நாம் அனுதினமும் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த உலகம் நமக்கு ரொம்ப முக்கியம். எம்பெருமானுடைய நிரூபாதிக சௌஹார்தத்தினாலேயும் கருணையினாலேயும் இஷ்டநிஷ்ட பிராப்தி பரிகாரங்களுக்கு தகுந்தவைகளாக இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற கிருத்தியா கிருத்திய விவேகங்களை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த லோகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான் பெருமாள். அதனால அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து எம்பெருமான் நமக்கு சேத்தனாக நம்மை படைக்கின்றான். சேத்தனாக புண்ணியபாபங்களுக்கு தகுந்தா போல நம்மை சரீரத்துடன் கூடியவனாக படைக்கின்றான். அந்த சரீரேந்திரியங்களை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக நாம் எம்பெருமானுடைய திருவடிவாரத்தை பற்றிக் கொள்வதற்கு ஒரு உயர்ந்த ஒரு உபாயத்தை ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தை நம்மீது விழ வைக்கின்றான். அப்படி இந்த மாதிரியான ஆச்சாரியனுடைய சொரூபத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தான் அரும்பொருள் நூல் விரித்து சத்தியம் வத தர்மம் சர யான் எனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோய் தராணி தானி துவயோபாசியானி. இன்னொரு இடத்துல மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ இப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா. ஒரு ஜீவன் எப்படி ஜீவித்திருக்க வேண்டும் என்பதை வேதம் மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமான விஷயம். எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தால் நாம் ஆச்சாரியனுடைய திருவாக்கின் மூலமாக புரிந்து கொள்ளணும். சரி, ஆச்சாரியனுடைய திருவாக்கை நாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவருடைய உபதேசங்கள் வாயிலாகத்தான் நாம் இதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். சரி, அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் திருவேங்கர மாமலை மேவி அப்படின்னு சொன்னார். அப்ப பெருமாள் வந்து வாழ்ந்து காட்டணும். மாத்ரு தேவோபவ விபவாதி அவதாரங்கள்ல பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்து காட்டுறான். மாத்ரு தேவோபவன்னா என்ன, பித்ரு தேவோபவன்னா என்ன அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இப்படித்தான் இருக்கணும் மாத்ரு தேவோபவ, இப்படித்தான் இருக்கணும் பித்ரு தேவோபவ அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி நின்று தன் நீள் புகழ், அவனுடைய புகழ் ஒருபடிக்கும் குறையாத அளவிற்கு ராமகிருஷ்ணாத்ய அவதாரங்களை எடுத்து நம்மை வழிநடத்தி செல்கின்றான். வெறும் தீர்த்த பிரசாதங்களை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறது இல்லை. சேட்டலூர் சுவாமி சாதிக்கிறார் இந்த இடத்துல, அப்படியே போயிடுறது கிடையாது, அப்படியே இருக்கிறான். ராமகிருஷ்ணாத்ய அவதாரங்களை அவனுடைய சௌலபியாதிகளை நமக்கு காண்பித்து விட்டு அவன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளி விட்டான். அப்படி இல்லை, இன்றும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஓடுறமே நம்மெல்லாம், எவ்வளவு கண்டிஷன் போட்டாலும் ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்காதான்னு பார்க்கிறமே. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமலையில் டிக்கெட் புக் பண்றதுலாம் ஒரே நாள் தான். அந்த ஒரு நாளில் மொத்த டிக்கெட் ஒரு மணி நேரத்தில் மொத்தம் முடிஞ்சு போயிடுறது. ஆன்லைன் டிக்கெட் தான், வேற எப்படியும் சேவிக்கவே முடியாதுன்னா ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்காதா எம்பெருமானை சேவிக்க மாட்டோமா? திருமலையில் ஒரு உபன்யாசம், அந்த உபன்யாசம் எதுக்கு ஒத்துக்கிறோம்? 10 நிமிஷம் தான் உபன்யாசம், 15 நிமிடங்கள் தான் உபன்யாசம். இங்கேருந்து பரிசிரமப்பட்டு கார் வைத்துக் கொண்டு, இப்ப சமீபத்தில் நடந்தது திருமலை நம்பிகள் உபன்யாசம் வைத்தால், திருமலை நம்பிகள் திருநக்ஷத்திரத்துக்காக அடியனுக்கு உபன்யாசம் வச்சா, அடியனுடைய உபன்யாசம்னா கூட 16-17 வித்வான்கள், மகாவித்வான்கள் உபன்யாசங்கள் நடைபெற்றன, எல்லாரும் வந்தா பெரிய பெரிய வித்வான்கள்லாம் 15 நிமிட உபன்யாசத்திற்காக எழுந்துள்ளினார்கள். வெறும் திருமலை நம்பிகளுடைய திருநக்ஷத்திரத்தை அட்டன் பண்ணிட்டு அங்க 15 நிமிஷம் உபன்யாசம் பண்ணால் 1116 ரூபாய் கொடுப்பா, அதோடு சேர்த்து ஒரு வடை ஒரு லட்டு அவ்வளவு கொடுப்பா. அதுக்காக மட்டுமா இங்கிருந்து கிளம்பி போறா எல்லாரும்? கிடையவே கிடையாது. இது ஒரு உபாயம், எம்பெருமானை சேவிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு உபாயம். சுலபமா சேவிக்கலாம், ஆத்துல 5 பேர் ஐஷன் போலாம். நாம் ஆண்கள் எப்படி வேணாலும் சேவிக்கலாம் இல்லையா, சாற்ற முறையில் சென்று சேவித்து விட்டு வரலாம். பெண்கள் எப்படி சேவிப்பா? அதனால ஆத்துல 5 பேர் ஐஷன் போலாமே, அவர்களுக்கு இந்த பாக்கியமானது கிடைக்கட்டுமே அப்படின்னு பெரிய பெரிய மகா வித்வான்கள்லாம் 15 நிமிட உபன்யாசத்திற்காக, 15 நிமிஷம்னு வா, அப்புறம் அங்கே போனால் 10 நிமிஷம் ஆகிடும், அதுக்கப்புறம் போனால் 7 நிமிஷம் ஆகும். இப்படி கஷ்டப்பட்டு சென்று சேவிப்பதற்கு உபன்யாசம் செய்வது என்பது ஒரு வியாஜம். எதற்காக போறோம்? பெருமாளை சேவிக்கலாமே. திருவேங்கடமுடையான சேவிக்கக்கூடிய திருமலை நம்பிகள் திருநக்ஷத்திர தினத்தன்று திருவேங்கடமுடையான சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமே, நம்மோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் கிடைக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம். அதுதான் நீள் புகழ் திருவேங்கட மாமலை கலவு வேங்கட நாயகா அப்படின்னு வந்திருந்திருக்கான். மேவி பின்னும் இல்லையா, இது மட்டோட நிக்கல இல்லையா, வெங்கடேஷ அவதாரோயம் அப்படின்னு சொன்னோம். தத்கண்டாம்சோ அதவா பவேத் அதவா யதீந்திராம்சா, அந்த ஸ்லோகத்தை உபன்யாசிக்கும் பொழுது மிக உயர்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். அந்த இடத்துல இந்த இடத்துல சாட்சாத் ஸ்ரீனிவாசனுடைய திரு அவதாரமே எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமே சுவாமி தேசிகன் என்பதை சுவாமி குமாரநாயணாச்சாரியார் இந்த இடத்துல காட்டுறார். ஏன்னா வெறும் ஆச்சாரியனாக இருந்தால், வெறும் பெருமாளாக இருந்தால் அவருடைய கருத்துக்களை நாம் இந்த கலியுகத்திலே கேட்போமா அப்படின்னால் அதனுடைய சந்தேகம் நமக்கு இருக்கு இல்லையா. எம்பெருமான் தானான தன்மையில் செய்யக்கூடிய பிரயத்தனங்கள் எல்லாத்தையும் செய்து விட்டான். ஆனாலும் தர்மத்துக்கு க்ஷீணம் ஏற்படும் பொழுது தர்மத்ராணாய யோ அபூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹா அப்படின்னு சொன்னா போல, விஷ்ணு கண்டாவதாரமாக சுவாமி தேசிகன் அவதரித்தார் என்பதை இந்த இடத்திலே காண்பிக்கிறார். மற்ற ஆச்சாரியர்களுக்கு இல்லாத ஒரு புகழ் சுவாமி தேசிகனுக்கு இருக்கின்றது. எப்படின்னு கேட்டால், சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனே சுவாமி தேசிகனாக அவதரித்திருக்கிறார். இது ஒரு புகழே போறோம். சுவாமி தேசிகன் யாரு அப்படின்னால், ஆனால்தான் பிரிவா வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவார், தயாசதகம்னு பண்ணார், ஸ்ரீனிவாச சதகம்னு பண்ணல இல்லையா, வெங்கடேஷ சதகம்னு பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால், தனக்காக தான் சதகம் பண்ணினா போல ஆயிடும். அதனாலதான் தயாதேவியை குறித்து சதகம் பண்ணி தயாசதகம் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் விஷயமாக 100 ஸ்லோகங்களுக்கு மேல அருளி செய்தார். அப்ப சாட்சாத் அதாவது வெங்கட நாயகனே வெங்கட நாதாரியா அப்படின்னு சொல்லக்கூடியவளாக அவதரித்தார். அப்போ இப்படி அவதரித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க பண்ணினார் சுவாமி எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் சுவாமி தேசிகனாக அவதரித்தார் அப்படின்னு, நின்ற நோய்கள் தவிர்த்தனன், நமக்கு இருக்கக்கூடிய காம குரோதாதிகள் எல்லாவற்றையும் போக்கடித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க பண்ணினான் பெருமாள் என்பதாக குமாரநாயணாச்சாரியார் இந்த பாசுரத்திலே காண்பிக்கின்றார். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.